கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா. பிள்ளையாரின் பட்டி வாழும் செல்ல பிள்ளையாரே, உள்ளமெங்கும் கோயில் கொண்ட செல்வ பிள்ளையாரே. கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா. களவும் நீந்தும் நின் திருமேனி சாந்தமே, சிலம்பு சரணம் பாடும் எழில் செந்தாமரை பாதமே. ஐங்கர சுந்தரன் நீயே, ஐங்கர சுந்தரன் நீயே, அற்புத கற்பக பூவே, அப்பனே சுப்பனி அண்ணனே, அருள் புரிவாய் ஐயா. கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா. பிள்ளையாறு பட்டி வாழும் செல்ல பிள்ளையாரே, உள்ளமெங்கும் கோயில் கொண்ட செல்வ பிள்ளையாரே. கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா. சரின் பாரத கதையை நல் எழுத்தாக்கிய ஏந்தலே, அவைக்கு அகவல் அருளி நினை தீர்த்த வேந்தனே. நெற்றியில் சந்தன நிலவை, நெற்றியில் சந்தன நிலவை அணிந்த அழகு முகமே, அபயம் அருளும் வள்ளலே, கஜமுகனே கணேசா. கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா. பிள்ளையாறு பட்டி வாழும் செல்ல பிள்ளையாரே, உள்ளமெங்கும் கோயில் கொண்ட செல்வ பிள்ளையாரே. கருணை சிந்தும் தேவா எங்க கற்பகநாதா, காவல் என்றும் நீதான் எங்க கணபதி ராஜா.